ശ്രീമാധവാന്വേഷദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസ ഗുരുവര്യകൃപാത്തചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണ ദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാ രംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠ ശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യദിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുധഭൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമജ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാർത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനികൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗൃഹ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാധീനപദികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. ഇതക്ക് മുന്തിയ ശ്ലോകമാണ് 46-ാമത് ശ്ലോകത്തിലെ ഉത്തമാമംഗംഗ്രത ഒരു ഇരുപൊറുപടുംപടിയാക ശ്ലേടയാക അത്യത്ഭുതമാക നം സ്വാമി ദേശികം ഇന്ന് പാദുവാസ്ത്രത്തില സാധിച്ചിരുപ്പത് അനുഭവിച്ചോം. അതിനാല് ആചാര്യാളെ യാരാര ആശ്രയിക്കിറാളോ അവളുടെ സിരസു ഉത്തമാംഗമാക ആകുന്നു. അപ്പടി ആശ്രയിക്കാതവളുടെ സിരസാനത് ന ഉത്തമാംഗം, അത് ഒരു തലയാകവേ ആകാതെ അപ്പിങ്കര കരുത്ത സ്വന്നാർ. അതുക്ക് മേലെ ഇന്ന് 47 അടിയേൻ ഓരോരു നാളും 15 നിമിഷം മുന്നാല ചൊല്ല ചൊല്ലി വീരവല്ലി സ്വാമി അടിയൻ ചൊല്ലിരിക്ക. അതിനാല അതുക്കപ്പുറം രഹസ്യ ത്രയസാരം വരും. അടിയൻ തവ കേശവ പാദുക്കേ പ്രഭാവോ മമ ദുഷ്കർമ്മ ചനന്ദസാരേ നിയമേന തഥാപി പശ്ചിമസ്യ പ്രതമേനൈവ പരാഭവം പ്രതീമഹ. അപ്പടിങ്കറാണ് ഇന്ന് പ്രഭാവപദ്ധതി 47-ാമത് ശ്ലോകത്തില് ഹേ പാദുകയേ തവ ഉന്നുടയതാണ് பிரபாவஹா பெருமைகள் இருக்கே அவ மம அடியேனுடைய துஷ்கர்மச்ச பாபமும் ஜோதிஹே பாதுகியே உன்னுடைய பெருமையும் அளவில்லாதது அடியேனுடைய பாபமும் அளவில்லாதது. அதனால அனந்தசாரேனும் அது ரெண்டுமே ஒரு எல்லையே இல்லாததான மகத்தான பலத்தை கொண்டவைகளாக இருக்கின்றன. ததாபி அப்படி இருந்தாலும் பஸ்சிமஸ்ய அந்த இரண்டாவதாக சொல்லப்பட்ட அடியனுடைய பாபத்துக்கு பிரதமேன ஏவ முதலில் சொன்னதான அந்த பாதுகையான உன்னுடைய பெருமையினால்தான் நியமேன கொஞ்சம் கூட தப்பாம பராபவம் அவமானத்தை பிரதீமஹா நாங்கள் நினைக்கிறோம். ஹே பாதுகையே, உன்னுடைய பெருமைக்கும் அடியேனுடைய பாபத்துக்கும் ரெண்டுக்குமே எல்லைங்கிறதே கிடையாது. ஆனாலும் உன்னுடையதான பெருமையினாலே அடியேனுடைய பாபங்கள் நிச்சயமா போயிடுறதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதனால சுவாமி தேசிகன் எதை சொல்ல வர்றார்னா, ஒருவன் எவ்வளவுதான் மகா பாபியாக இருந்தாலும் கூட அவன் ஒரு ஆச்சாரியனை ஆசிரியித்து அடிதொழுவானேயானால் அந்த ஆச்சாரியனுடைய பிரபாவத்தாலே அவனுடையதான சகல பாபங்களும் நசித்துவிடும் அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்பஷ்டமாக சொல்லப்படுகிறதான விஷயம். இப்போ இங்கே தவ கேசவ பாதுகே என்ற கேசவ சப்தத்துக்கே அத்தி அற்புதமான அர்த்தங்கள் உண்டு. கஹா ஈசஹா அவஹா இது கேசவஹா. அப்போ கஹாங்கிற பிரம்மாவுக்கும் அவஹா அதுக்கப்புறம் ஈசஹான்னு சொல்ற சிவபெருமானுக்கும் நாயகனாக எம்பெருமான் இருப்பதனாலே கேசவஹா அவஹாங்கிற சப்தத்தை காப்பாற்றுறதுன்னு அர்த்தம். அவரக்ஷணேங்கிறதாக்கு அதனால இவா ரெண்டு பேரையும் கூட காப்பாற்றுபவன் எம்பெருமானான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான். அதனால இந்த கேசவ சப்தம் கேசவன்கிற தெய்வத்தை காட்டிலும் வேற தெய்வமே லோகத்துல கிடையாது. எப்படி வேதத்தை காட்டிலும் வேற ஒரு சாஸ்திரமே லோகத்தில இல்லையோ, இந்த பரம்பரம்னா உயர்ந்ததுன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் அதை தவிர வேறு ஒன்னும் இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ நதெய்வம் கேசவாத்பரம்னு சொல்றோமோ, அப்போ இந்த கேசவனை காட்டிலும் வேறு உயர்ந்த தெய்வமே இல்லைன்னு அர்த்தம் பண்ணிக்கப்படாது. கேசவனை காட்டிலும் வேற தெய்வமே இல்லை. நாம எந்த தெய்வத்தை தொழுதாலும் அது அந்த கேசவனைத்தான் சென்றடைகிறது. ஆகாசாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் அந்ய தேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதி கச்சதிங்கிறது வசனம். அப்போ நாம தெரிந்தோ தெரியாமலோ யார் வேணா எந்த தெய்வத்தை வேணா தொழுதாலும் கடைசியில் அது யாரை போய் சேர்றது, அது கேசவன் பெருமானைத்தான் சென்றடைகிறது. எப்படி காட்டிலையும் மேட்டிலையும் இதுலையும் பெஞ்சதான மழை அது கடைசியில அந்த ஆற்றுல விழுந்து அந்த ஆறு வந்து கடல்ல போய் கலக்கிறதோ, எங்க மழை பெஞ்சாலும் கடைசியில எங்க போய் சேர்றது, அது அந்த சமுத்திரத்தை சென்றடைகிறது. அதே மாதிரி நாம யாரை வணங்கினாலும் சுத்ர தேவதைகளை வணங்கினால் கூட அந்த வணக்கமானது கேசவனையே சென்றடைகிறதுங்கிறதுதான் கேசவனுடைய ஒரு மகா பிரபாவம். அதனால இந்த கேசவன் தான் இப்போ எம்பெருமான் ரங்கநாதனாக இங்கே சேவை ஸ்ரீரங்கத்திலே சேவை சாதிக்கிறான். அவனுடைய பாதுகையை நீக்கியே உன்னுடைய பிரபாவமோ அளத்தக்கரியது. இப்போ பொறுமையினுடைய ஒரு பராகாஷ்ட நிலையிலே நீ எல்லையிலே நீ இருக்கிறாய். உன்னுடைய பெருமை அது சொல்லித்தரமன்னு அவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. அதே மாதிரி உன்னுடைய பிரபாவம் எப்படி சொல்லி முடியாதோ, அது ஒரு மேல் எல்லையே இல்லாமல் இருக்கிறதோ, அதே மாதிரி அடியேனுடைய துஷ்கிருமங்கள், தீய செயல்கள், பாபங்கள் எல்லாம் மேல் எல்லை இல்லாமல் உன்னுடைய பிரபாவத்துக்கு சமமாகவே இருக்கிறது. இப்போ இரண்டுமே ஒரு எல்லையற்றதான ஒரு ரூபத்தை கொண்டவைகள். அதாவது பாதுகா பிரபாவமானது எத்தனை வலிமையாயிருக்கோ, அதுக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாமல் அடியனுடைய பாப கர்மாக்களினுடைய வலுக்களும் இருக்கின்றன. இந்த ரெண்டும் ஒரு விதத்துல பார்த்தா சமமாத்தான் இருக்கு. அது பாதிகனுடைய பிரபாவம், அது உன்னுடைய பெருமை. ஆனா அடியேனதோ நீச்சிட்ட. ஆனா ரெண்டும் சமமாத்தான் இருக்கு. அப்போ பாதுகா பிரபாவமும் அடியேனுடைய பாப பிரபாவமும் சமமாதான் இருக்கு. இருந்தாலும் இந்த பின்னாலே சொல்லப்பட்டதான என்னுடைய பாபத்தின் வலு இருக்கிறதே, அது முதலிலே சொல்லப்பட்டதான ஏ பாதுகையே உன்னுடையதான பிரபாவத்தினாலே மகிமையினாலே தோற்கடிக்கப்பட்டு அது நாசத்தை அடைகிறது. அதாவது பாதுகா பிரபாவத்தினாலே அந்த பாதுகையை அவரொருவன் சேவிக்கிறானோ, அந்த பாதுவினுடைய பிரபாவத்துக்கு சமமாக இருக்கிறதான அவனுடைய பாபத்தினுடைய வலிமைகளும் அந்த தீரிட்ட பஞ்சு போலே புசுங்கி நசித்து போய்விடுகிறது. சரி, மகா பாபிக்கும் ஆச்சாரியனுடைய பிரபாவத்தினாலே பாபம் கழிஞ்சு போறதுங்கிறது தான் சாஸ்திரம் சொல்றது. ஏன் பாதுகா பிரபாவம்ங்கிறது ஒரு அனந்த சாரம், அது எல்லையற்றதான வலிமையை கொண்டது. அனந்தன்னு ஆதிசேஷனுக்கு தானே பேரு. இந்த பாதுகைகள் ஆதிசேஷனுடைய அபராவதாரம் ஆயிற்று. அதனால ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு எத்தனை எத்தனை சேஷத்து கைங்கரியங்களை பண்ணிட்டு இருக்கான். அளவந்தார் அதி அற்புதமா தன்னுடைய தோட்டரத்னத்துல சாதிக்கிறார். நிவாச சையாசன பாதுகாம் சுக உபதான வருஷதாரணாதி சரீர வேதைத்தவ சேஷதாம் கதைஹி யதோசிதம் சேஷமிதி தேஜனை. அதாவது இந்த பாதுகையினுடைய பிரபாவம் இருக்கு, அது சொல்லி மாளாதது. ஏன் அப்படி அங்கே சொல்றா அப்படின்னா, அந்த அளவந்தாக்களுடைய சோழத்துல சிறந்ததான ஞான பலங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவனாலும், தனது பணமணி ஒளிகளினாலே படபடவென்று ஜொலிக்கின்ற உட்புறந்தொருங்கிய திவ்ய வைகுண்ட விமானத்தை உடையவனாகவும், ஏ எம்பெருமானே உனக்கு வாசஸ்தானமாகவும் வசிக்கும் இடமாகவும், சையா படுக்கையாகவும், ஆசனம் சிங்காசனமாகவும், மரவடியாகவும், பாதுகையாகவும், திருப்பரியட்டமாகவும், தழுவிக்கொள்ளும் அணையாகவும், குடையாகவும், அந்தந்த சமயங்களுக்கு தகுந்தபடி உனக்கே பிரயோஜனமாகும்படி பற்பல வடிவங்களை எடுத்துக்கொண்டு சேஷவிருத்தி செய்வது என்பது அந்த சேஷன் என்று சொல்லப்படுகிறதான அனந்தன் அந்த ஆதிசேஷனை தவிர வேற யாருக்கு கிடையாது. இப்படிப்பட்ட இந்த ஆதிசேஷனுடைய திருமேனியிலே பிராட்டியோட எழுந்தருளி இருக்கிறே எம்பெருமானே, உன்னை நான் எப்போது சேவிக்கப் பெறுவேன்னு இங்கே ஆளவந்தாருடைய ஒரு தீர்மானமான கதறல். மன்னிய பலபொறி சேராய் இரவாய் வாழறவின் சென்னி மணி குடிமி தெய்வ சுட நடுவுள் மன்னிய நாகத்து அணைமேலே என்று தெரியுது மடங்க. இங்கே கலியன் சாயிச்சிருப்பதையும் நாம் மனசிலே கொண்டு வர வேண்டும். பணாமணி விராத அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய விசேஷணமானது இப்படி காட்டப்பட்டது. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறவடியாம், நீள்வடலோடு என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமணையாம், திருவார்கரவுங்கிற பொய்யாழ்வாருடைய முதல் திருவந்தாதி பாசுரத்தை அப்படியே மொழிபெயர்ப்பதாக அமைகிறது இந்த ஆளவந்தாரியுடைய நிவாச சையாசன பாதுகாம்சிப்போங்கிறதான இந்த ஸ்லோகம். அது அப்படியே வெர்பேட்டிம் டிரான்ஸ்லேஷன் சொல்லலாம். தப்புல இந்த கொடைக்கு ரெண்டு இது உண்டு, பிரயோஜனம் உண்டு. வெயில்லேருந்தும் நம்மளை காப்பாத்தும், மழையிலே நாம நினையாத நம்மளை காப்பாத்தும். அப்போ இந்த ரெண்டுமே கொடையினுடைய காரியமாக இருப்பதுனால வருஷா தப வாரண அப்படின்னு ஒரு அதி அற்புதமான பதத்தை இங்கே அளவந்தார் இட்டிருக்கிறார். அப்போ ஆழ்வார் சென்றால் உடையாம் என்று பொதுவாக கூறியதை இவர் இங்கே விவரித்து சொல்லியிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. சேஷ இத்தீரிய தேஜனை நீங்கு அது தப்பான பாடமா? அதை சேவிச்சா கூட ஈரிதேங்கிற சப்தமி விபக்தி இருக்கிறதுனால அனந்த போகினிங்கிற அந்த விசேஷ பதத்தோடு அனுபவிச்சு அதனுடைய அர்த்தங்களை நாம் கொண்டோமானால் அது மனசுக்கு மிக சந்தோஷத்தை கொடுப்பது என்பதிலே கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. இப்போ பாதுகேங்கிறது ஆதிசேஷனுடைய ஒரு அவதார ரூபம். ஆதிசேஷன் எத்தனை எத்தனை கைங்கரியங்களை எம்பெருமானுக்கு பண்றான். அதனால இப்போ என்னுடைய பாபம் இருக்கே அது ரொம்ப மகத்தா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. உன்னுடைய பாதுகையே உன்னுடைய பிரபாவம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ உன்னுடைய பிரபாவம் பெருசா இல்லை என்னுடைய பாதுக பெருசான்னு போட்டி வச்சா ரெண்டும் சமமா தான் இருக்கு. ஆனா உனக்கு பிரபாவம், எனக்கு பாபம். ஆனா உன்னை நான் வந்து சேவிச்சா அந்த என்னுடைய மகத்தான பாபங்களை எல்லாம் உன்னுடைய மகிமையினாலே நீ போக்கி விடுகிறாய் அப்படின்னு சொன்னார். போன ஸ்லோகத்துல சொன்ன உட்கருத்து தான் இந்த ஸ்லோகத்திலேயும். அதாவது மகா பாபியான ஒருவன் ஆச்சாரியனை ஆசிரித்தானே ஆனால் அந்த ஆச்சாரியனுடைய மகத்தான பிரபாவத்தினாலே அவனுடையதான பாபம் எல்லாம் கழிகிறது என்பதை இந்த இடத்திலே நாம் கொள்ள வேணும் என்று சுருக்கமா சொல்லிண்டு அடியேன் நியமனம் பண்ணிட்டேன். கவிதார்ஜிய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.